किस किस रंग को Thank you. ஜாமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹதஸ்ததி தராணி த்ருணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்யதைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா இவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் சதங்கிரீ குணம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்வ மகதாஸ்மய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் லீலாதுங்கஸ்தனகிரி ததீ சுக்தமுத்போஜ்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸஜனிகளிதம் வியாபலாத்கிருத்ய புங்கே கோதாதஸ்யைனமைதமிதம் பூஜயே வாஸ்து பூயா அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவே பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நத்மா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடிய சொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணவே நன்று ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரண சரணம் பிரபத்யே ஈசுகி சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பக்கை பேர்த்து வாசலரும் குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த கைதரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்திலே ஒரு உத்தமமான பாகவத ஸ்திரீயை எழுப்பி தம்மோடு கூட்டுக் கொள்வதாக இருக்கு. நாயக பெண்பிள்ளாய் எங்களுக்கெல்லாம் நாயகியாக இருக்கக்கூடியவளே, எங்களை எல்லாம் நயிப்பவள், நயிப்பவள் என்றால் அழைத்து செல்பவள், லீடர் என்று அர்த்தம். எங்களுக்கெல்லாம் அழைத்து செல்வதாக உன்னை என்ன நாங்கள் நினைச்சுட்டு இருக்கோம், நீ படுத்துட்டு இருக்கலாமா எழுந்துரு என்று எழுப்புறா. இதுல நாயக பெண் பிள்ளாய் என்று சொல்றது ஆச்சாரியர்களே. பொதுவா பெண் பிள்ளாய் அப்படின்னா பகவானு குறித்து எல்லாருமே பெண்கள் தான், குறிப்பா பகவத் அனுபவம் யார் செய்கிறார்களோ பாகவதர்கள் அவர்கள் எல்லாருமே பெண்கள். பகவான் தான் அவர்களுடைய பர்த்தா, பகவான் தான் பதி. ஒரு பெண்ணானவள் எப்படி தன்னுடைய பர்த்தாவோடு குடும்பம் நடத்துவாளோ அதுபோல பாகவதர்கள் எல்லாம் பகவானோடே குடும்பம் நடத்துகிறார்கள். பகவானுக்கே நிவேதனம் பண்ணிட்டு அதையே சாப்பிடுவார்கள். பகவானுக்கே கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணி சந்தோஷமாக இருப்பார்கள். படுத்துக்கும் போது கூட பகவானையே ஸ்மரித்துக் கொண்டு பகவான் திருவடியிலேயே தன்னுடைய சிரஸை வைத்து இப்படியே சயனிப்பார்கள். பிள்ளைகள் இந்த பெண் பிள்ளைகள் தான் எழுப்புகிறார். அந்த பாகவதர்களிலேயே நாயகமாக இருப்பவர்கள் யார், நம்மை அழைத்துக் கொண்டு செல்பவர்கள் யார் அப்படின்னா ஆச்சாரியர்கள். அதனால் தானே ஆச்சாரியர்னே பெயர். ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரிய ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆசரதே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சியதே தானும் அனுஷ்டானம் பண்ணி நம்மளையும் அந்த அனுஷ்டானத்துல அழைத்து கொண்டு போறவர், ஆச்சாரத்துல வைக்கிறவர், அவர் ஆச்சாரியர். அவர்கள்தான் இந்த பாகவதர்களுக்கெல்லாம் நாயக்கர்களாக, இவர்களை எல்லாம் வழி நடத்தி அழைத்துக் கொண்டு போவதாக இருக்கார். அப்படிப்பட்ட ஆச்சாரியரை எழுப்புகிறார். சுவாமி தேசிகன் நாயக பெண் பிள்ளாள். ஏன்னு கேட்டா, அதுக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியர்களுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணவர் சுவாமி தேசிகன். பின்னாடி வரவர்கள்லாம் தேசிகனுடைய கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். பகவத் பகவத் ராமானுஜர் உத்தமமானவர், அவர் நாயக கல் போன்றவர் அப்படின்னு தேசிகனே சொல்றார். ஆனா சுவாமி தேசிகன் என்ன பண்ணார் அப்படின்னா, ராமானுஜர் அருளி செய்த கிரந்தங்கள் ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், நித்யம், ஸ்ரீரங்க கத்யம், ஸ்ரீவைகுண்ட கத்யம், அதுக்கப்புறம் சரணாகதி கத்யம், இதுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணிருக்க. ராமானுஜர் அருளி செய்த இந்த கிரந்தங்களுக்கெல்லாம் தேசியம் வியாக்கியானம் சாதிச்சார். ஆலவந்தார் அருளி செய்த கிரந்தங்கள் சதுஸ்லோகி, ஸ்தோத்திர ரத்னம், கீதார்த்த சங்கிரகம், இதுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணார் சுவாமி தேசிகர். அப்போ பூர்வாச்சாரியர்கள், தேசியத்துக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியர்கள் என்னென்ன பண்ணியிருக்காரோ அதுக்கெல்லாம் விடாத வியாக்கியானம் பண்ணி, இன்னும் சிலதெல்லாம் இருக்கு. இப்ப நாதமுனிகள் அருளி செய்த நியாய தத்துவம், அது தனி வியாக்கியானம் பண்ணலையே தவிர நியாய தத்துவத்தை பல இடங்கள்ல எடுத்து காமிக்கிறார். பராசர பட்டர் சீசுக்திகளை அநேக இடத்துல எடுத்து காமிக்கிறார். தேசியன் எடுத்து காமிச்ச அளவு யாரும் எடுத்து காமிக்கல. அந்த மாதிரி 100-200 இடத்துல பராசர பட்டர் சீசுக்திகளை எடுத்து காமிக்கிறார். இன்னும் தேசிகனுக்கு முன்னாடி அவர் கிட்டத்தட்ட 20 ஆச்சாரியர்களுடைய திருநாமங்களை எடுத்து சொல்லி அவருடைய சீசுக்திகளை எல்லாம் எடுத்து காமிச்சிருக்க. அப்போ முன்னாடி இருக்கிற ஆச்சாரியருடைய சீசூக்திகளுக்கெல்லாம் விவரணமாக வியாக்கியானமாக தேசிகன் சாதித்தார். அதுக்கு பின்னாடி வரவர்கள் கையோ, அவள்லாம் தேசிகன் என்ன வியாக்கியானம் சாதித்தாரோ அதையே அவலம்பிச்சு அதே ரீதியிலேயே பூர்வாச்சாரிய சீசூக்திகளையும் அவருடைய சீசூக்திகளையும் வியாக்கியானம் பண்ணி ஆச்சரியமாக ஆனந்தத்தில் இருக்காங்க. அதனால தேசிகன் தான் ரெண்டு பக்கமும் நெய்க்கிறார். அந்த பக்கம் அவர்கள் அருளி செய்ததுக்கு சரியான வியாக்கியானம் பண்ற, இந்த பக்கம் பின்னாடி வர்றவாளுக்கு சரியான வழி காட்டுற, ரெண்டு விதமாக இருக்க. அப்படின்னா நாயக பெண் பிள்ளாய் அப்படிங்கிறவர் அவர்தான். அவர் எழுப்பும் போது சொல்றார், கீசு கீசு என்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரமும் கேட்டிலும். இந்த பாகவதர்கள் எல்லாம் ஆனைச்சாத்தன் பக்ஷிகள், பக்ஷிகள் தானே அன்னைக்கே பார்த்தோம், பக்ஷிகள்னா ஆச்சாரியர்கள் அப்படின்னு பார்த்தோம். அப்போ கீசு கீசின்னு பேசிக்கிறாளாம், கலந்து பேசின பேச்சு. பாகவதர்கள் ரெண்டு பேர் கலந்தான்னு வச்சுக்கோங்க, என்ன விஷயம் பேசுவாங்கன்னா பகவத் விஷயம் பேசுவாங்க. அது அவர்கள் மதுரமாக பேசுறா, கிளி எப்படி கீச்சு கீச்சுன்னு கத்துவோம், அந்த மாதிரி பகவத் விஷயத்தை ரொம்ப மதுரமாக பேசி ஆனந்தமா இருந்துருக்கா. மதுரம் மாத்திரம் இல்ல, கத்கதமா பேசுறா, அதாவது குரல் தழுதழுக்க பேசுகிறாளா, அதான் கீச்சு கீச்சுங்கிறார். அதாவது என்ன அக்ஷரம் தெரியாது, கீச்சு கீச்சுனா என்ன அப்படின்னா, கீச்சு கீச்சுன்னு ஒரு அர்த்தம் கிடையாது, அது ஒரு பதம் கிடையாது, அது கட்கத வார்த்தை, குரல் தழுதழுத்து பேசுற. அந்த மாதிரி இவர்களும் குரல் தழுதழுத்து பேசுறபடினாலே என்ன சொன்னுகிறார்கள் தெரியாதான். அந்த பகவத் விஷயத்துல ஈடுபட்டு ஆச்சரியமாக பேசிட்டு இருக்காள். அந்த பேசின பேச்சரவம் கேட்கலையோ, அது உனக்கு கேட்கலையா. ஒரு விதத்துல பார்த்தா சுவாமி தேசிகனுடைய சீசுக்திகள் எல்லாமே அப்படிதான் இருக்குங்கிறார் சுவாமி தேசிகன். முக்தாட்சரேஹி அகிலதாமணி மோதமானா மாதஸ்தனந்தயதியம் மை வர்த்தயேதாஹா. பூஸ்திதியில பூமி பிராட்டியார் கிட்ட சொல்றார், அம்மா நான் ஒரு ஸ்தோத்திரம் ஒண்ணு பண்ண போறேன், இது குழந்தைகள்லாம் கீச்சு கீச்சின்னு கத்துவேன், அந்த மாதிரி எடுத்துக்கணும். இதெல்லாம் முக்தாட்சரம், ஏதோ பெரிய நித்திய சூரியர்கள்லாம் உன்ன ஸ்தோத்திரம் பண்ணுவா, அனந்தகோட விஸ்வக்சேனர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள், வேதம் உன்ன ஸ்தோத்திரம் பண்ணும். இப்ப வேதம் ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி இல்லையே அப்படிலாம் நினைக்காத, ஏதோ சின்ன குழந்தைமாவை பார்த்த மா அப்படின்னு பேசிக்கிறாலும் கத்தினாலோ இப்படியோ அதே மாதிரி நான் பேச போறேன். அப்ப உனக்கு இது காட்டிலும் ஆனந்தம் என்ன வேணும்? அம்மாவுக்கு குழந்தையுடைய மழலை சொல்ல காட்டிலும் ஆனந்தம் என்ன இருக்க முடியும்? அதனாலே இதனாலே நீ சந்தோஷப்படணும். என்னுடைய வார்த்தையை கேட்டு வேதத்தினாலே வரக்கூடிய சந்தோஷத்தை விட, ரிஷிகள் சொல்ற வேதத்தினாலே வரக்கூடிய சந்தோஷத்தை விட, நித்தியசூரிகள் அவர்கள் சொல்லக்கூடிய ஸ்தோத்திரத்தினாலே வரக்கூடிய ஆனந்தத்தை விட என்னுடைய இந்த முக்தாட்சரம் இருக்கே குழந்தை போல, இந்த அக்ஷரத்தினாலே உனக்கு ஆனந்தம் கிடைக்கும். ஏன்னா நீ அம்மா வாச்சு. மாதா தனந்தயதியம் குழந்தை எப்படி அம்மா பால் சாப்பிட்டுனே இருக்கக்கூடிய குழந்தை திடீர்னு பால் சாப்பிட்றது நிறுத்திட்டு அப்படின்னும் சிரிக்கும், வாயை திறந்து ரெண்டு வார்த்தையை சொல்லு. அந்த மாதிரி உன் அனுகிரகத்தையே நம்பி இருக்கக்கூடிய நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அம்மாவை பார்த்து சிரிக்கும், அதே போல நான் சொல்ற வார்த்தையை நீ நினைக்கணும் அப்படின்னு சொல்ற. அதே மாதிரிதான் தேவநாயக பஞ்சாசத் பண்ணும்போது கூட சுவாமி தேசிகன் முதல்ல நேர தெய்வநாயகன்கிட்ட போய் ஸ்தோத்திரம் பண்ணல, நேர தாயார்கிட்ட போயிட்டார். மாதஸ்தம் அம்பூரிக வாசினி அப்படின்னு தாயாரை பார்த்து, அம்மா பங்கஜவள்ளி தாயாரே ஒரு விஜ்ஞாபனம் என்ன கேட்டா, ஆக்கர்ணயிஷ்யதி யதா விபுதேஸ்வரஸ்தே வேயானசோ பிருது கஜல்பிதவத் மதுக்தி. நீ அனுக்கிரமணம் நான் ஏதோ ஸ்தோத்திரம்னு ஒண்ணு பண்ண போறேன், இத பகவான் வந்து சின்ன குழந்தை மழலை சொல்லு வாரி கேட்கணும். அவன் அந்த மாதிரி நீதான் எடுத்து சொல்லணும் பகவான் கிட்ட, நம்ம குழந்தை பேசுறதுன்னு சொல்லணும். தேவநாயகனை ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னா தேவநாயகன் எப்படி பண்ணுவான், தேவர தானவர் சென்று சென்றிருந்த தத் திருவேந்திரபுரத்து மேதி சோதி அப்படிங்கிறார் அழுவார். தேவர்கள் எல்லாம் வந்து கூடி இருக்கக்கூடிய இடம், நித்தியசூரிகள் எல்லாம் வந்து கூடி இருக்கக்கூடிய இடம், அவர்கள்லாம் எப்பவுமே இருக்கக்கூடிய தேவநாதன் போய் ஒரு ஸ்தோத்திரம் நான் பண்றேன் ஆதிக்க கூட. அதனாலதான் தேசியன் ஆரம்பிக்கல, ஆனா தேவநாதன் தான் எழுத்து வச்சு ஆரம்பிக்க வைக்கிற. அப்ப தேசியன் சொல்ற, என்கிட்ட அந்த மாதிரியான நித்தியசூரியன் மாதிரியான ஸ்தோத்திரத்தை எதிர்பார்க்க முடியாது. ஒரு குழந்தை பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் எதிர்பார்க்க முடியும். அது அப்பாவுக்கு புரியாது, அம்மா நீ தான் சொல்லி நம்ம குழந்தை பேசுறது பாருங்கன்னு சொல்லி அவனையும் இதை ஈடுபடும்படி பண்ணணும், இதை அனுபவிக்கணும். குழந்தை பேசுறத அப்பா அம்மா தானே கேட்கணும், அவ கேட்டு ஆனந்திக்கணும். அதனால நீ சொல்லு. யதா விபுதேஸ்வரஸ்தே பிரேயானசௌ, நீ சொன்னா கேட்பான். என்ன தே பிரேயா, உனக்கு மிகவும் பிடித்தமானோ, உன்னிடத்துல பிரீத்தி வச்சிருக்கிறவன், அதனால குழந்தை பேசுறான். இல்லாட்டா இந்த பக்கம் திரும்ப மாட்டான், இவன் என்ன நம்மள சோத்திரம் பண்றது, இது என்ன சோத்திரமா என்ன அப்படின்னு தோணும். ஜல்பித குழந்தை உடற மாதிரி மது என்னுடைய வார்த்தை இருக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரி பகவானுக்கு பார்த்தா இது அந்த மாதிரி இருக்கும், கீச்சு கீச்சுங்கிற மாதிரி மழலை வார்த்தையா இருக்கும். இன்னொரு அர்த்தம் பாகவதர்களுக்கும் அப்படிதான். ஏன்னு கேட்டா கிளி மாதிரி தான் பேசுறாரு சுவாமி தேசிகன். அப்புள்ளார என்ன சொன்னாரோ அதை அப்படியே திருப்பி சொல்லிட்டு இருக்க, கிளி போலே அப்படிங்கிற ஆச்சாரியன் என்ன அருளி செய்தாரோ அதை அப்படியே திருப்பி சொல்ற. அவர்களுக்கும் ரொம்ப பரம மதுரமா இருக்கு, அவர்களுக்கும் போக்கியமா இருக்கு. அதனால கலந்து பேசின பேச்சரவம் கேட்கலையோ அப்படின்னு, அதை கேட்கலையான்னு கேட்கிறார். பேப்பண்ணே அப்படிங்கிற பேய்பெண்ணேங்கிறதும் ஆச்சாரியர்கள்லாம் பேய்பெண் பேயனே எனக்கு யாவரும் என்ன, எனக்கு எல்லாரும் பேயரா இருக்கா, அவளுக்கு நான் பேயனா இருக்கேங்கிறார் அதுவார். ஞானும் ஓர் பேயனே, அவர்களே இதெல்லாம் பேய் பிடிச்ச மாதிரி இருக்காரு இவர். இவ பார்த்தாலும் ஓயாத கோயில் கோயில் கோயில்னும் பெருமாள் பெருமாள் பெருமாள்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்சிட்டு போல இருக்கு அப்படின்னா ஆழ்வார் சொல்ற, நீங்கெல்லாம் என்ன பார்த்து பைத்தியம் பிடிச்ச போச்சுன்னு சொல்றோம், எனக்கு உங்களை பார்த்தா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு, யாருக்கு பைத்தியம் பிடிக்கல? சில பேருக்கு கிரிக்கெட் பைத்தியம், சில பேருக்கு சினிமா பைத்தியம், சில பேருக்கு அரசியல் பைத்தியம், சில பேருக்கு கதை புஸ்தகம் பைத்தியம், சில பேருக்கு அரட்டை பைத்தியம், சில பேருக்கு செல்போன் பைத்தியம், எத்தனை பைத்தியம் இருக்கு லோகத்தில். எனக்கு பெருமாள் பைத்தியம், அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால எல்லாரும் பேயர் நானும் பேய்தான் அப்படின்ன. அந்த மாதிரி பகவத் விஷயத்திலே ரொம்ப அதிகமா ஈடுபட்டு பேய் பெண்ணு, அது மட்டும் இல்ல கீசுகி சென்றங்கும் ஆணை சாத்தன்கிறது பகவத் விஷயத்துல வச்சிருந்தா இதுவும் பகவத் விஷயத்துல பேய்ப்பண்ணே அவர்கிட்ட ஈடுபட்டு கிருஷ்ண ஆவேசம் வந்த மாதிரி. எப்படின்னா ஆவேசம் வந்த பெண் எப்படி இருப்பான், ஏதோ ஒரு ஆவேசம் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, தலை விரிச்சு போட்டுன்னு எப்படி ஆடுவாளோ தன்னிலே மறந்து, அந்த மாதிரி கிருஷ்ணாவேசம், கிருஷ்ண கிரக கிரகீதாத்வான் அச வேத அப்படின்னு ஒரு பாகவதத்தன். கிருஷ்ணங்கிற கிரகம் பிடிச்சிருத்து, கருப்பு பேய் பிடிச்சிருத்து, வேற பிரகலாதனை சொல்ற. ஆனா லோகத்துல இருக்கிறது எதுவுமே தெரியலையா அவனுக்கு, அந்த மாதிரி இருக்கா. கீசு கீசு அப்படிங்கிறது பாகவதர்கள் ஒருத்தர் ஒருத்தர் பேசினதை சொல்றதுன்னு வச்சிருந்தா இங்கேயும் பேய் பெண்ணே அப்படின்னா இந்த பாகவதர்கள் இல்லாதவாளுக்கு பேய் மாதிரி வார்த்தை சொல்றாராம் ஆச்சாரியர்கள், குறிப்பா தேசிகன். தேசிகன் பயங்கரமா முதல்ல வந்து அவர் கேள்வி கேட்டுக்கு சததூஷணியில விஸ்தாரமா பதில் சொன்னார். ஏன் இப்படி சொல்றீருன்னா பிசாச்சா நாம் பிசாச்சு பாஷையா உத்தம் தெய்யம்ல, பிசாச்சுகளுக்கு பிசாச்சு பாஷையில தானே பதில் சொல்லணும். அப்படி கேள்வி கேட்டானா அதே பாஷையில பதில் சொல்றேன், அதான் பேய் பெண். பேய்ங்கிறத யாருக்கு பெய்னா, பேய்க்கு இவர் பேய், நல்லவருக்கு இவர் நல்லவர், பாகவதர்களுக்கு கீச்சு கீச்சு, அப்புறம் பேய் மாதிரி கத்தரவாளுக்கு இவரும் பேயா கத்துவார். அவ பயந்து ஓடி போயிடணும். பாகவதர்கள் இது ஆனந்தமா இருக்கும். அதனால பேய் பெண்ணே இந்த நியாயத்தை சொல்லியே இந்த பழமொழியை சொல்ற, நீ பிசாசு தானே அதனால உனக்கு பிசாசு பாஷையில தான் பதில் சொல்வேன் நான் அப்படின்னு பல இடத்துல வந்திருக்கு. பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து வாசல் அருங்குழலாய் சீர்மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவும் கேட்டினையோ. ஆச்சாரியர்கள் என்ன பண்றாங்க கேட்டா, தயிர் கடையிறான் சமுத்திரத்தை கடைஞ்சு பகவான் எடுத்தா மாதிரி இவர்கள் எல்லாம் சாஸ்திரம் அப்படின்னு ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்தை கடையிறான். ஆயிர பாட்டில தயிர் கடைஞ்சது இருக்கட்டும், பகவானே கடைந்த விஷயம் தானே, அத ஒரு சாஸ்திரத்தினுடைய அர்த்தம் அப்படின்னு வரும்போது அத கடைஞ்சு பார்த்தாதான் தெரியும், இல்லாட்டா தெரியாது அப்படிங்கிற மொத்தத்தையும். எப்படி ஆனால் ஒரு தயிர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை கடைஞ்சாதான் நவநீதம் வரும், வெண்ணெய் வரும், அதுல இருந்தா நெய் வரும். அப்படி இல்லைன்னா அந்த வெண்ணெய் கிடைக்காது. வெண்ணெய்ங்கிறது தானே பரம சுவாதம், பரம போக்கியம். அது வேணும்னா இதை கடைஞ்சி எடுக்கணும். அந்த மாதிரி அவர்கள்லாம் கடைகிறார்கள், சாஸ்திரத்தை கடைகிறார்கள், சம்பிரதாயத்தை கடைகிறார்கள், கடைந்து வெண்ணெய் எடுத்து கொடுக்கிறார்கள். வெண்ணெய்னா வெண்ணெய் போல சாரமான அர்த்தம். ஏன்னா வேதம் மட்டும் நாம படிக்க முடியாது, அவ எடுத்து வெண்ணெய் கொடுத்துடுறபடினால நம்ம ஆனந்தமா இருக்கோம். சுவாமி தேசிகன் தத்துவ நவநீதம் என்று ஒரு கிரந்தம் சாதித்தார். பெயரே தத்துவ நவநீதம், நவநீதம்னா வெண்ணெய். ஏன் இந்த பெயர் வச்சார்னா அவரே சொல்றார், சத் சம்பிரதாய தத்னஹ சமுத்ரதம் வெங்கடேசேன தத்துவ நவநீதமேதது தனுதே நவநீதர்த்தக பிரீதிம். நல்ல சம்பிரதாயம்ங்கிற தயிர்ல இருந்து வேதாந்த தேசிகன் அப்படிங்கிறவர் கடைஞ்செடுத்த வெண்ணெய், சம்பிரதாயத்தை கடைஞ்சு இந்த வெண்ணெய் எடுத்து கொடுத்துருக்கேன், இது நவநீதம், இது இது நவநீத நர்த்தகனான கிருஷ்ணனுக்கு இது பிரீதியை கொடுக்கும் அப்படிங்கிற. வேதத்தை கடையணும், சம்பிரதாயத்தை கடையணும், எல்லாத்தையும் கடைஞ்சு எடுத்தாதான் சாரமான அர்த்தங்கிறது வரும். இல்லாட்டா மொத்தமும் இருக்கும் அப்படியே, அப்படி அப்படியே இருந்துட்டு இருக்கும். அது எல்லாத்தையும் கிரகிக்கிறதுக்கு சக்தி இருக்காது எல்லாருக்கும். அதனாலதான் சுவாமி தேசிகன் அதுக்கு சமப்பட்டு அந்த சாரத்தை எடுத்துதான் இந்த தத்துவ நவநீதம், அதுபோல ரகசிய நவநீதம். குரு பஜன நேத்திர பாஜா பசித ரகசியன வெங்கடேசேன நவநீதமிவ கிரகீதம் நவகமிதம் நித்தியம் ஆஸ்வாத்யம் அப்படிங்கிற ரகசிய நவநீதம் புக்ல. நவநீதம் நவகமிதம் ஒன்பது விஷயம் சொல்றது, அது நவநீதம். நவன ஒன்பதுன்னு ஒரு அர்த்தம், நவநீதம்னா வெண்ணெய்ன்னு ஒரு அர்த்தம். குரு பஜன நேத்திர பாஜா ஆச்சாரிய பக்தி அப்படிங்கிற ஒரு கயிறு, அந்த கயிறு வச்சு கடையிற மதித ரகசியன ரகசியங்களை கடையிற. திருமந்திரம், துவயமந்திரம், சரம ஸ்லோக மந்திரம், மூணு ரகசியத்தையும் குரு பஜனம் ஆச்சாரிய பஜனம்ங்கிற கயிறு வச்சு கடைஞ்சி எடுக்கிறார். அப்ப ஒரு வெண்ண ஒரு மூலியம் அதுதான் இது, இதுனா ரகசிய நவநீதம் அப்படின்னு ஒரு கிரந்தம். அந்த ரகசிய நவநீதத்தை பத்தி சொல்லும்போது இத்தனை சொல்றேன், அதனாலதான் அதுக்கு ரகசிய நவநீதம் அப்படின்னு பேர் வச்சிருக்க. அதனால எல்லாத்தையுமே கடையணும், சாஸ்திரத்தை கடையணும், தத்துவங்களை கடையணும், ரகசியத்தை கடையணும். ரகசியத்தை கடைஞ்சாதான் விசேஷ அர்த்தங்கள்லாம் வரும். வேதம் போல உள்ள சாஸ்திரங்களை கடைஞ்சாதான் அதுல விசேஷ வெண்ணை எடுத்துக்கலாம், இல்லாட்டா எடுத்துக்க முடியாது. உபநிஷத் அமிர்தாப்தேகே உத்தரம் சாரமாதியாக ஸ்ருதிபதம் விபரீதம் க்ஷேலகல்பம் ஸ்ருதௌச பிரகிருதி புருஷபோக பிராபகாம்சோ டபச்சா கதை சொல்றாங்க. கரைஞ்ச போது விஷம் வந்தது முதல்ல, சமுத்திரத்தை கரைஞ்ச போது, மாதிரி வேதத்தை கரைஞ்ச போது கூட அசோகர்களுக்கு வேற ஏதோ அர்த்தம் தோன்றும், விஷம் மாதிரி. இந்த மாதிரி இன்னும் என்னென்னமோ வந்தது எல்லாம் வரட்டும், கடைசியில என்ன வந்ததுன்னா அமிர்தம் வந்தது இல்லையோ, அதே மாதிரி இப்ப கடைசியில வந்ததுதான் அமிர்தம். அது எது கேட்டா உபனிஷத் அமிர்தாப்தேகி உபனிஷத்து அப்படிங்கிற நம்ம கடல் அதுல இருந்து உத்தமம் சாரம் பெரிய சாரம் எடுத்து சொல்றேங்க. அந்த மாதிரியாக சாஸ்திரத்தை கடையணும், தத்துவங்களை கடையணும். அதுவும் உபனிஷத்துல அழகா சொல்ற தத்துவத்தை அப்படியே மேலோட்டமா பார்க்க கூடாது, இல்ல கடைஞ்சு உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா உள்ள பகவான் இருக்க எல்லாத்துக்குள்ளயும். அக்னி எப்படி எப்படி பிரகாசிக்கிறது, ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறோம், விளக்குக்கு ஒரு பிரகாசம் இருக்கே அழகா, விளக்கு பார்த்தா சின்னதா ஆரம்பிச்சு மேலையும் சின்னதா முடிஞ்சு நடுவுல கொஞ்சம் பெருக்கு இருந்து அதனுடைய வெளிச்சம் எல்லா பக்கமும் போக எத்தனை அழகா இருக்கு. விளக்குக்கு இதை கொடுத்தது யாருன்னா பகவான், காற்றுக்கு அந்த சுபாவத்தை கொடுத்தது யாருன்னா பகவான், பூமிக்கு இந்த சுபாவத்தை கொடுத்தது யாருன்னா பகவான், ஜலத்துக்கு அந்த சுபாவத்தை கொடுத்தது யாருன்னா பகவான். அப்போ ஒவ்வொரு தத்துவத்துக்குள்ளயும் நம்ம பார்க்கலாம், பகவானை பார்க்கலாம். தத்துவத்தை கடைஞ்சாதான் அது தெரியும். அது சொல்றார் ஒண்ணு, கரந்த பாலுள் நெய்யே போல இவற்றுள் எங்கும் கண்டுகொள் அப்படிங்கிறார். இதுக்குள்ள பார்க்கணும்னா, பிறந்த மாயா பாரதம் பொருதமாயா நீ என்னே, சிறந்த கால் தீ நீர் வெண்கால் மண் பெருவமாய பெருமானே. அந்த பூதங்களா பகவான் இருக்கான் தெரியலையே எனக்குன்னா, கரந்த பாலுள் நெய்யே போல, பாலுக்குள்ள நெய் இருக்கு, தயிருக்குள்ள வெண்ணெய் இருக்கு, தெரியுமா உனக்கு? வெளியில பார்த்தா தெரியல. என்ன கேட்டா மனசா மனசைத்தவியம் கிருதமிவ பயசினி கூடம் பூதே பூதே வசதி விஞ்ஞானம். பாலுக்குள்ள நெய் இருப்பது போல ஒன்னு ஒண்ணுக்குள்ளயும் பகவான் இருக்க. சததம் மந்தைத்தவியம் மனசா மந்தான பூதேன, கடைஞ்சிட்டாதான் அவர் தெரியும். ரகசியங்களை கடையணும், தத்துவங்களை கடையணும், ரகசியங்களை கடையணும். வெறும் ரகசிய திருமந்திரம் துவை மந்திரம் மந்திரத்தை சொன்னா போறாது, உள்ளுக்குள்ள ரகசியங்களை கடைஞ்சு எடுத்தா என்ன வரும்? ரகசிய விசாரத்துல சொல்லுங்க மொத்தம். அதனால கடைஞ்சு எடுக்கிறவர்கள் ஆச்சாரியர். காசும் பிறப்பும் கலகலப்ப கை பெயர்த்து கடையும் போது சத்து ஒரு மூலியம், கையில ஆபரணங்கள்லாம் போட்டு இருக்காங்க, கழுத்தல் ஆபரணங்கள்லாம் போட்டு இருக்காங்க, அதுல இருந்து சப்தம் வருது, ஜெல் ஜெல் ஜெல்னு சப்தம் வருது. காசு பிறப்புன்னு ரெண்டு விதமான ஆபரணம் அழகா சொல்ற, ஒன்னு பிறந்தாத்திலே கொடுத்த ஆபரணம், ஒன்னு மற்றொன்னு புக்ககத்திலே கொடுத்த ஆபரணம். இது ரெண்டு விதமான ஆபரணம் அழகா இருக்கு. அதெல்லாம் கலகலப்பா கலகலன்னு சத்தம் போடுறதுதான். அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டான்னா, பிறந்தகத்திலே வந்த ஆபரணம் எதுன்னு கேட்டான்னா திருமந்தம், புக்ககத்திலே வந்த ஆபரணம் எது அப்படின்னு கேட்டான்னா துயமம். இது ரெண்டும் தான் சொல்லியிருந்தான். திருமந்தத்திலானே பிறக்கிறான், திருமந்தத்திலானே ஞானம் வருது, நான் பகவானுக்கு சேஷன் அப்படிங்கிற ஞானம் திருமந்தத்தின் வருது. ஆனா அங்கதான் ஒரு பிறவி எடுக்கிறான். புக்கத்துல என்ன, சிவன் நாராயண சரணம் சதம்பிரபத்திய நாராயணுக்கே வாழ்க்கைப்பட்டு அவன்கிட்டயே மொத்தத்தையும் ஒப்படைச்சு அவனுக்கே கைங்கறி மன்னிட்டு இருக்கிற துவயம் சொல்லு, அதை சொல்றது துவயம், அது புக்கக வாழ்க்கை போல. அதனால இது ரெண்டுதான் ரெண்டு ஆபரணம் நமக்கு, திருமந்திரம் ஒரு ஆபரணம், துவய மந்திரம் ஒரு ஆபரணம். அதுதான் காசு பிறப்புங்கிற கலகலப்ப கை பெயர்த்து வாசன் அருங்குழல் ஆய்ச்சிய. இதெல்லாம் பண்றவ ஆச்சாரியர்கள் அவ எப்படிப்பட்டவனா, வாசன் அருங்குழல் நல்லா மனம் வீசக்கூடிய திருக்குறளை உடையவர்கள், அதாவது அனுஷ்டானத்தை உடையவர்கள். அனுஷ்டானத்துக்கு தான் நல்ல மனம் உண்டு, எல்லா இடமும் பரவும். இத அடிக்கடி சொல்றான் இங்கேயும் வேதத்துல சொல்றக்க அப்படின்னா, புண்ணிய கர்மனோ தூராட் கந்தோ வாதி, புண்ணிய கர்மத்தினுடைய வாசனை தூரத்துக்கு அடிக்குங்கிறார். அனுஷ்டானத்துக்கு வாசனைனா என்ன புரியலையே அப்படின்னா, ஒருத்தர் சந்தியாவந்தனம் சந்தியா காலத்துல பண்றன்னு வச்சுக்கோ, நேரம் காலம் தவற மாட்டார், சந்தியா காலத்துல சந்தியாவதம் பண்றாருன்னா அவரை பார்த்து நாலு பேர் பண்ணுவான், அவர் அப்படி பண்றாங்கிறத கேட்டு வெளியுள்ள இருக்கிற நாலு பேர் பண்ணுவான். அப்ப இவருடைய அனுஷ்டான வாசனைங்கிறது எல்லா இடத்துக்கும் போகும், அதனுடைய தாக்கம் எல்லா இடத்துக்கும் போகும். இவர் பண்ணலைன்னா யாருமே பண்ண மாட்டான், அதிர்கட்டம் இவர் பண்றத பார்த்தோம் நே கூட எப்ப நாமளும் பண்ணலாம் அப்படின்னு பண்றாள், கேள்விப்பட்டு நாலு பேர் பண்றாள், இந்த சம்பிரதாயத்தை கேள்விப்பட்டு நாலு பேர் பண்றாள். அதான் அந்த அனுஷ்டானத்துக்குன்னு ஒரு தனி வாசனை, அதுதான் அதான் அப்படி சொல்றது உண்டு. அப்போ வாசனரும் குழல் ஆட்சிய, ஞானம் மாத்திரம் இல்ல நல்ல வாசனை கொடுக்கக்கூடிய அனுஷ்டானங்களை உடையவர்கள் ஆச்சியரான ஆச்சாரியர்கள் மத்தினால் ஓசைப்படுத்த அவர் இப்படி கடைரா சாஸ்திரத்தையும் தத்துவத்தையும் நகனீத்தையும் கடைரழியும் தைரமும் கேட்டிலையும். அப்போ அந்த கடைஞ்சி எடுத்து அவர்கள் தந்த கிரந்தங்கள் தத்துவ நவநீதம் ரகசிய நவநீதம் அதுதான் அறவம் வார்த்தை. அந்த வார்த்தையை கேட்கலையா? நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு ஆச்சாரியர்களை சொல்றது முதல்ல சொன்ன எங்களுக்கெல்லாம் நாயகனாக நாயகியாக இருக்கக்கூடியவளே, எங்களை வழிநடத்தி அழைத்து செல்பவளே அப்படின்னு ரொம்ப உத்தமமான ஆச்சாரியர்களை சொல்ற. என்ன பண்ணணும் கேட்டா, நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடைச்சி. அதெல்லாம் பகவான பாடுறோம்னா எந்த பகவான பாடுறோம்? நாராயணன் அப்படின்னு நமக்கெல்லாம் சுவாமியா இருக்கிறவன் பார்க்கணும். மூர்த்தி அப்படின்னா அவன் நமக்காக ஒரு திரு ரூபத்தை எடுத்து நீங்க வந்திருக்கா இல்லையா, அவனுடைய சௌசீல்யம் அவனுடைய சௌலபியத்தை பாடுறோம். பகவான் சேவிகின்ற லோகத்துல மாத்திரம்தான் இருக்கா, இங்கெல்லாம் வரமாட்டாங்க இல்லையே, நமக்காக ஒரு மூர்த்தியை எடுத்துன்னு வரானே. அதனால அதை எடுத்துன்னு வரப்படினால அவனுடைய சௌலபியம் தெரியுது. அது இல்லட்டா நம்ம என்ன கஷ்டப்பட்டுப்போம்? பூலோகத்துல கோயிலே கிடையாது, சேவிகின்ற லோகத்துல மட்டும்தான் அப்படின்னா நமக்கு பகவான பத்தி என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. சரணாகதி கூட பண்றதுக்கு பகவான் இங்க கிடையாதுன்னு அல்லாடும். ஆனால் பகவான் என்ன பண்றான்னா, ஒரு பக்கம் பார்த்தா நாராயணன் எல்லாருக்கும் சுவாமியா இருக்கான், இன்னொரு பக்கம் பார்த்தா மூர்த்தி அப்படின்னு எல்லாரோடையும் கலந்து பழகிறான். நாயகர் பெண்புள்ள நாராயணன் மூர்த்தி கேசவன். கேசவன்னா கேசியை கொன்றவன், அதாவது தடைகளை போக்குபவன். இப்படியான ஆயர்பாடியில கிருஷ்ணன் வந்து ஆயர் குல பெண்களோடையும் ஆயர் குல மக்களோடையும் சந்தோஷமா இருக்கான். அதை தடுக்கிறதுக்கு கேசின்னு வரான். உடனே அந்த கேசியை ஒழிச்சுடுறான் பகவான். அந்த மாதிரி பகவத்பகத அனுபவத்துக்கு தடையா யார் வந்தாலும் அவளை பகவானே ஒழிச்சுடுறான். தடையா என்ன வந்தாலும், யார் வந்தாலும், என்ன வந்தாலும். இந்த மூணு பெருமைய அவர்கள்லாம் பேசுறா கீசு கீசின்னு ஆச்சாரியன். என்ன மூணு பெருமைனா, நமக்கெல்லாம் சுவாமியா இருக்கிறவன் நாராயணன், நமக்கெல்லாம் சுலபனாக ஒரு திருமையை எடுத்து நீங்க வந்து இருக்கிறவன் மூர்த்தி, நம்மளுடைய தடைகளை போக்கி நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் கேசவன். அதனால இந்த மாதிரி பகவான் குணங்கள், பகவான் நமக்கு செய்யற உபகாரங்கள், இந்த குணங்களை விட்டு அவள் நான் பேசின்றேன் அப்படி பாட அதன் இருக்கு. சுவாமி தேசியம் கிரந்தத்துல இதே மூணு விஷயம் இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. பகவானே ரக்ஷகன், பகவானே சிருஷ்டி பண்ணுவன், இதுதான் தெரிஞ்சு சொல்லி. அப்படிப்பட்ட கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடைச்சியும். அப்படிப்பட்ட கேசவன் நாங்க பாடுவோம், கேட்டும் நீ அப்படியே படுத்துட்டு இருக்கியா அப்படின்னு அர்த்தம். இன்னொருத்தம் கேட்டே கிடைச்சியோ, கேட்டுண்டே படுத்துட்டு இருக்கியான்னு அர்த்தம். கேட்டுண்டே அதுல மெய் மறந்து போய் படுத்துட்டு இருக்கியா நீ. கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடைச்சியும். நாராயணன் மூர்த்தி கேசவன் போது ஆச்சாரியர்கள் கூட அசைஞ்சிடலாம். ஆச்சாரியர்கள் நம்மளையெல்லாம் ஆளாக்குவர், நாராயணா இருக்கார், சின்ன ரூபத்தை எடுத்து வந்திருக்கார், மூர்த்தியா இருக்கார். கேசவன்னா நம்ம பாவங்களை எல்லாம் போக்கடிக்கிறார், கேசவனாக இருக்கார். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களை பாடவும் இல்லட்டா பகவானை பாடவும் நீ கேட்டே கிடைத்தியோ, கேட்டு படுத்திருக்க. தேசமுடையாய் தேஜஸ் உடையவளே எழுந்தது. அந்த தேஜஸ் தான் ஆச்சாரியர்களுடைய தேஜஸ். அந்த தேஜஸ் கிட்ட போகாதுன்னு உத்தரவு கதை வைக்கர்ணாச்சாரிய, அவர் கிட்ட போகாத அவர் தேஜஸ் புசிக்கிடும் உன்ன அப்படின்னு. அந்த மாதிரியாக இவர்கள் தேஜஸ் உள்ள ஆச்சாரியர், மகா தேஜஸ் உள்ள. துரத வதன தேஜோ பிரம்மித் ஆச்சரிய சக்தி அப்படிங்கிற ஐக்கியனுடைய தேஜஸ் தேசியம் கிட்ட வந்துட்டான். அதனாலதான் ஆச்சரிய சக்தி ஆச்சரியமா சுவாமி தேசியன் பல கிரந்தங்கள் பண்ணிருக்கும். பிற்காலத்தை வந்தவா எல்லாருக்கும் உபஜீவம் பண்ணும்படியாக, அவர்கள்னா உஜீவிக்கும்படியாக கிரந்தங்களை அருளிச்சதுக்கும் காரணம் என்ன கேட்டா, ஹைக்கிரியனுடைய கட்டாட்சம் காரணம். துரத வதன தேஜஸ் ஹைக்கிரியன் கிட்ட இருந்து இவருக்கு வந்து தேசியனுக்கு வந்து ஒரு தேஜஸும் ஒரு பிரகாசம் உண்டு. அதனாலதான் இத்தனை ஆச்சரிய சக்தி சுவாமி தேசியனுக்கு வந்தது அப்படிங்கிற. அதைத்தான் தேசம் உடையாய், தேஜஸ் உடையவள். பகவான் ஹிருதயத்துல இருந்தாலே ஒரு தேஜஸ் ஒண்ணு வந்துடும். அது என்ன, பகவானை சிந்திச்சாலே, பகவான் நினைச்சாலே சௌமிய இவத்தே முகம் பாதிங்கிற புரணத்துல முகத்தை பார்த்தா பிரகாசமா இருக்கே, தேஜஸோட இருக்கே. உனக்கு யாராவது உபதேசம் பண்ணிட்டாளா, தர்மத்தை பத்தி சொல்லிட்டாளா கேக்குறேன். அதனால பத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டலையோ அப்படின்னும் போது சுவாமி தேசிகனே தத்வன வணீதம் ரகசன வணீதம் இவரான கிரந்தங்கள்லாம் பண்ணிருக்கார் அப்படிங்கறத நினைவு வச்சிருக்க. வாசல் அருங்குழ ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த, வேற இது ஓசை வேற படுத்தம். இந்த பாசுரத்திலேயே ஓசை நிறைய உண்டு. கீசு கீசு அப்படின்னு முதல்ல சப்தம், பறவைகள் சப்தம். அப்புறம் காசூப்பி இறப்பும் அப்படின்னு இவர்கள் கடையும் போது கையில போட்டுருந்த கழுத்துல போட்டுருந்த ஆபரணங்கள்லாம் அது போடுற சப்தம், காசும் பிறப்பும் கலகலப்பா. அப்புறம் கைப்பெயர்ச்சி வாசன் அருங்குழலாச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த அப்படின்னு அந்த ஒரு ஓசை, மத்தினாலே படக்கூடிய ஓசை. தைரரவம் அப்படின்னா தைருடைய ஓசை, அது எதுனா இவர்கள் பண்ண பிரபந்தங்கள், அதாவது சுவாமி தேசியன் பண்ண தத்துவ நவநீதம் ரகசிய நவநீதம் இதெல்லாம் தான் தைரரவம். கேட்டிலேயோ நாயக பெண்புள்ள நாராயணமூர்த்தி அடுத்த ஓசை இதுன்னு கேட்டா நாராயணமூர்த்தி கேசவன் நாங்க பாட நீ கேட்டே பிரச்சனை இருக்கியா பாடவும் நீ கேட்டே கிடத்தியும். அதாவது சுவாமி தேசிகன் அவதாரம் பண்றார், அவர்தான் நாயக பெண்புள்ள, அவர்தான் கீசு கீசுன்னு கேட்கிறவர். அவர் அவதாரம் பண்ண அப்புறம் இன்னும் பிரச்சனை இருக்கியா, நீ உடனே எழுந்துக்க வேண்டாமா, உணர வேண்டாமா, தேசிய நமக்காக அவதாரம் பண்ணியிருக்காங்கிறத உணர்ந்து அவரை ஆசிரியிச்சு எளிய கருணாகதிகி அப்படிங்கிற மாதிரி அவரை ஆசிரியிச்சு நல்ல கதிக்கு போக வேண்டாமோ. இன்னும் பிரச்சனைக்கேனா நீ சம்சாரத்துல இருந்து வெறுமையா உட்காந்துக்கேன்னு அர்த்தம். எப்பவுமே இந்த பாசனங்கள்ல தூங்குபவர்களை எழுப்புறான்னா யார் தூங்குறானா நம்ம தான் தூங்குறவர்கள், நமக்குதான் அஜ்ஞானம் இருக்கு. அவர் எழுப்புறதுன்னா ஞானத்தை கொடுக்குறது. ஆனால் சம்சாரத்திலே அஜ்ஞானத்தில் இருப்பவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கறது தானே, அது ஆச்சாரியர்கள் தவிர வேற யார் பண்றான், ரொம்ப அழகா பண்றான். அதனால அவ்வளவுதான் எதிர்ப்பு இந்த பாட்டு. இப்படி காசும் பிறப்பும் கலகலப்ப கை சேர்த்து வாசன் கை வலிக்கும்படியாக தைக்கடையும் வாசனும் குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைகரவும் பேச்சுகள். இவருடைய கிரந்தங்கள் இருக்கும்போது இன்னும் துணிந்து கலாம் தேசமுடையாய் தீர ஒரு தேஜஸ் உள்ளவளே, எங்களுக்கெல்லாம் நாயகியாக இருக்கக்கூடியவளே, நீ கதவை திறந்து வா, உங்களுடன் கலந்து கொள் என்பதாக இவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். பாகவதர்கள் எல்லாருமே கலந்து இருக்கணும், கூடி இருக்கணும். நாயகமாக இருக்கக்கூடியவர்கள், பேய் பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட பாகவதர்களா இருந்தாலும் கூடி இவர் பேய்னு சொல்ல பேய் பெண்ணே சொல்லி கேட்பாங்க, அதான் முக்கியம். பெண்ணே அப்படின்னா பகவான் கிட்ட ஈடுபட்டவர். ஆனா சில சமயம் லோகத்தாருக்கு ஏற்ற மாதிரி பேயாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு தானே அர்த்தம். அதனால அப்படிப்பட்ட பாகவதர்கள், அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் இருக்கும் போது இன்னும் தூங்கிட்டுக்கலாமா, சம்சாரத்திலே விழித்து எழ வேண்டாமா அப்படின்னு இதுக்கு சுவாபதேச அர்த்தம். இது அழகா ஒரு விஷயம் சொல்றான், நாயக பெண்பிள்ளாயின்னு சொல்லலாம், பேய் பெண்ணேன்னு சொல்லலாம், இதுதான் பெரிய விஷயங்கிறான். ஒருத்தி கொண்டாடும் போது நாயக பெண்பிள்ளை எங்களுக்கெல்லாம் நாயகின்னு சொல்றான், இன்னும் பார்த்தா பேய் பெண்ணேங்கிற அதே நாயகியை பார்த்து இப்படி ரெண்டு விதமா பேசுறா அப்படின்னா எத்தனை விதமாவும் பேச முடியும். அப்படி இருக்காம அவர்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அதான் முன்னாடி பேய் பெண்ணேங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லு, இப்ப ஒரு விஷயத்துல பேய் பெண்ணா இருக்கா, இவர்கள் விஷயத்திலே நாயக பெண் பிள்ளையா இருக்கா, யாருன்னா சுவாமி தேசிகன். அந்த மாதிரி அதனால தேசமுடைய திறன் அதனால அப்படிப்பட்டவர்களோடு சேர்ந்து இருக்கிறோம்ன்றதுக்காக அவர்களை எழுப்புவதாக இந்த பாசுரத்திலே நாம் பார்த்தோம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடி கணேசரணம்.